சிறகுகள் நீளுதே பறவைகள் போலவே விண்வெளி தாண்டியே துள்ளி துள்ளி போகுதே. புதுவித அனுபவம் நொடியில் பெருகிடும் இருவரின் உயிரையும் அள்ளி அள்ளி பருகுதே. புன்னகைகள் பூக்க செய்தாய் இன்னும் என்ன அருகினில் அமர்ந்தென்னை உற்று உற்று பார்க்கும் முந்தன் துரு துரு பார்வை கொண்டான் அர்த்தம் என்ன என்ன என் பார்வை புதுசுதான் என் பேச்சும் புதுசுதான் உன்னாலே நானும் மாறி போனே கூட்டத்தில் என்னை தான் உன் கண்கள் தேடணும் என்றெல்லாம் எண்ணும் பைத்தியமானேனே. கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ கலினம் கூடி போனதே அது தெரிந்தால் நீயே சொல்லக்கூடாது.